శిష్యవాగ్ పర్యంత యతిరాది సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత కింగకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. స్వామి దేశికనుడి సంకల్ప సూర్యోదయத்திலே மூன்றாவது அங்கம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றாவது உபாயத்தை பற்றி, அதுவும் பக்தியோகத்தில் இழிவதை பற்றி சொல்லுகின்ற அங்கம். அதில் சுமதிக்கு ஏற்பட்ட சில கலக்கங்கள், அதை விவேகன் தோக்கடிக்கின்ற விதத்தையும் நாம் பார்த்தோம். அதில் இறுதியாக விவேகன் ஒரு விஷயம் சொல்லுகின்றார், நாம் எதற்கு பயப்பட வேண்டும் என்பதை பற்றி. நாம் பயப்பட வேண்டியது பிரம்மவித பிரச்சாரத்திற்கு என்பதாக சொன்னார். இது ஒரு திமிங்கில கலம் என்பதாக சொல்றது. பிரபத்தியினாலே வரக்கூடிய நன்மை முழுவதையுமே முழுங்கிவிடக்கூடிய சாமர்த்தியம் உடையது இந்த பிரம்மவித பிரச்சாரம் என்பது சொன்னார். பிரபத்திக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருக்கின்றது. பிரபத்தி யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே பிரபத்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரபத்தியின் மகாத்மியத்தினாலே, அதன் சிறப்பினாலே, பெருமையினாலே பிரபத்தி செய்வதற்கு முன்பு இருக்கின்ற மொத்த பாபங்களும், சஞ்சித பாபங்கள் என்று சொல்லக்கூடிய பாபங்கள், பலன் கொடுக்க ஆரம்பித்த பிராரப்த பாபங்கள் இல்ல, சஞ்சித பாபங்கள் அனைத்தும் நசிந்து விடுகின்றன என்று சொன்னார். எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்த பிறகு செய்யக்கூடிய பாபங்களை இருவிதமாக பிரிக்கின்றார் சுவாமி. ஒன்று, அறியாமல் செய்த பாபங்கள். மற்றொன்று, அறிந்தே செய்த பாபங்கள் என்று. இந்த அறியாமல் செய்த பாபங்களுக்கு பெருமாள் அதற்கு ஏற்ற தண்டனை கொடுக்க வேணும் என்னும் எண்ணத்தை தவிர்ப்பாராம். அறிந்தே பாபங்களை செய்தோமானால் அந்த பாபங்களுக்கு ஒரு லகு தண்டனை கொடுத்து நம்மை பெருமாள் ரட்சிப்பார், பிரபத்தி ஒரு காலம் வீணாக போகாது என்று சொன்னார். இதனால் பிரபத்தியின் பிரபாவம் என்ன என்பது தெளிவாக தெரிய வந்தது. அதையும் முழுங்கக்கூடிய ஒரு பெரிய பிரபாவத்தோடு கூட ஒன்று இருக்கின்றதாம், அதுதான் பிரம்மவித பிரச்சாரம் என்பது. நாம் பிரம்மவித பிரச்சாரம் பட்டோமானால் அப்பொழுது இவ்வளவு நாய் சொன்ன பாபங்கள்லாம் போயிடும்னு சொன்னதெல்லாம் போக, அது எல்லாத்த காட்டிலும் பெரிய பாபம் வந்துடுமா? ஆகையால பிரம்மவித பிரச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்பதாக சொன்னார். அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே சொன்னார், பிரதிதம் பாதகி வர்க்கம் கிருதக்ன ஏகோஹி கிருத்தனம் அதிசேதே தமிமம் கிரியமானக்னம் மானக்னா தமபி துராத்மா கரிஷ்யமானக்னா என்பதாக சொன்னார். கிருதக்னஸ்ய நாஸ்தி நிஷ்கிருதிஹி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. செய்நன்றி கொன்றவன், ஒருவர் நமக்கு உபகாரம் செய்தார்களே ஆனால் அவர்களுக்கே அபகாரம் அதை உபகாரம் செய்ததை மறந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கே அபகாரம் செய்தவர்கள் என்கிற ஒரு பிரிவினர் அவர்களே செய்நன்றி கொன்றவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அந்த செய்நன்றியை மறந்தவர்களுக்கு எதுவுமே கிடையாது. பாத்திகி வர்க்கம் கிருதஜ்ஞ ஏகோஹி கிருத்ஸனம் அதிசேதே, இது எல்லா விதமான பாபங்களையெல்லாம் காட்டிலும் இது பெருசான பாபமாக இருந்திருக்கும். பிரம்மஹத்தி என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மகாபாதகங்கள் இருக்க அந்த மகாஸ்வர்ணத்தையும் சுராபானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பாதக வர்க்கங்கள் உள்ளன. ஸ்வர்ணத்தை திருடுறது பொண்ண திருடுறதுன்றது மகாபாதகம், சுராபானம் மகாபாதகம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கு. அதில் பிரம்மவிதபச்சாரம் பிரம்மஹத்தியன்றது இருக்க இது பெரிய மகாபாதகம். அந்த மகாபாதகத்துக்கும் மேலான ஒரு பெரிய பாபம் இருக்கா, அந்த பாபம்தான் நன்றி மறந்தல் என்பது. அந்த நன்மை செய்தவனிடம் நன்றி இல்லாததோடு மட்டுமல்லாமல் யார் நமக்கு உபகாரம் பண்றாளோ அவ்வாழ்த்திலேயே அபச்சாரமும் படுவனாக இருந்தான்னாக்கா அவனுக்கு இது எல்லா பாபங்களுக்கும் மேல்பட்ட பாபமாக ஆகும், அவன் செய்கின்ற பாபம் என்று சொல்லுகின்றார். இத கேட்கிறா, கேட்கச்சேயே அப்படியே ஆடி போயிட்டா சுமதி. எல்லா பாபங்களுக்கும் நிஷ்கிருதி சொன்ன, பாபங்களுக்கு நிஷ்கிருத்தின்னா பிராயச்சித்தமும் பிராயச்சித்தம் மாதிரி சொன்ன. ஆனா இந்த பாப்பங்கள் சொன்னாரே இதுக்கு பிராயசித்தமே கிடையாதா, இதுக்கு என்ன பண்றது எனக்கு தெரியலையே. இது நேராத நடக்கணும், வாஸ்தவம் தான். அது நேர்ந்துட்டுன்னா பிரம்மவிதபச்சாரம் வந்துடுத்துனாக்கா என்ன பண்றது, அதுக்கு ஒண்ணுமே வழி இல்லையா என்று சுமதி கேட்கிறா. சுமதி யோசனை பண்ணிட்டு ஈதிநாம நிசமாபியதிக மகாத்மியஸ்ய பிரதிபுத்த ஜனனி கிரகஸ்ய பிரபாவஹ தர்சிதஹ ஏதஸ்ய புனர்நாத கிம் நாஸ்தி பரிஹாரஹ என்று கேட்கலாம். ஈதிநாம இவ்வாறாக நிசமாபியதிக மகாத்மியஸ்ய பிரதிபுத்த ஜன நிகிரஹஸ்ய பிரபாவஹ தர்சிதஹ, பிரதிபுத்த ஜன நிகிரஹஸ்ய பிரபாவஹ. பிரதிபுத்த ஜனம் பிரம்மவித்துக்கள், அவளுடைய நிகிரகம் அதாவது அவளுடைய சீற்றத்துக்கு ஆளாறுது, அவளிடத்துல அபச்சாரப்படுறதுன்றது இருக்க அதனுடைய பிரபாவஹ தர்சிதஹ, அதனுடைய பிரபாவம் என்னன்றத நேர் சொன்னேன். இப்ப மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த பிரம்மவிதபச்சாரம் பிரம்மவிதபச்சாரம்னு சொல்றமே அந்த பிரம்மவித்துன்றவா யார், யாரிடத்துல அபச்சாரத்தை பிரம்மவிதபச்சாரம்னு சொல்லுகின்றோம் என்று சொன்னாள்னாக்க அதுக்கு பதில், பிரம்மவித்துன்றவா வேதாத்தியனம் செய்தவாள்லாம் பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மவித்து, வேதாந்த காலக்ஷேபம் செய்கிறவர்கள் வேதாந்த காலக்ஷேபம் செய்தவர்கள், வேதாந்தத்திலே உபனிஷத்துக்களிலே சொல்லப்படுகின்ற பிரம்மத்தினுடைய மகாத்மியத்தை அறிந்தவர்கள், அவர்கள் பிரம்மவித். காலக்ஷேபம் செய்தவர்கள், ரகசியத்தை சாராதி காலக்ஷேபம் செய்தவர்கள் பிரம்மவித். எம்பெருமானே பரதத்துவம், நாம் எல்லோரும் அவனுக்கு தாசபூதர்கள் என்கிற எண்ணத்தோடு எம்பெருமானிடத்திலே பக்தியோடு பாகவதராக திகழ்பவர்கள் பிரம்மவித். இப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களிடத்திலே அபசாரப்பட்டோமானால் இது பெரிய தோஷம் என்பதை சொன்னார். இப்பொழுது இந்த பிரம்மவித்துக்களுடைய அபசாரப்படுவதனுடைய ஒரு தோஷத்தை வெளிப்படையாக காண்பித்தார் விவேகன். அதனால இது புரிஞ்சின்றது. இதுக்கு புனர் நாட்டகின் நாஸ்தி பரிகாரகா, ஏதோ ஒரு கால விசேஷத்துல, சமய விசேஷத்துல, தேச விசேஷத்துல இப்படிப்பட்ட பிரம்மவித அபச்சாரம்ன்றது நேர்ந்து விட்டது, அதுக்கு பரிகாரமே கிடையாதா கேட்கிறா. ஏதஸ்ய புனஹ நாத கிண்ணாஸ்தி நிஷ்பரிகாரா. அதுக்கு விவேகம் சொல்ற, அஸ்திது கஷ்டித் ஏகா யதிஹ புனஹ தத் பிரசாதனம் ததாஹி. இருக்கு ஒன்னே ஒண்ணுதான். என்னது அது? புனஹ தத் பிரசாதனம், யாருடைய நிகிரகத்துக்கு பாத்திரமாக ஆனோமோ நாம் அவரிடத்திலேயே போய் அவரை விழுந்து சேவிச்சு அவரை தாம் செய்த தவறுகளை மன்னிக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெறுவதுதான் இந்த பிரம்மவித பிரச்சாரத்திற்கு நிஷ்கிருத்தியம். இதுதான் பிராயஷ்சித்தமாம். தோயோஜ்ஜனேன பரிதாபமுபேத்யஜம் துஹு தோயேன ஜீவதி புனஹ க்ரமயோஜிதேன. இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை காமிக்கிறார் சுவாமி தேசிகன். ஜலத்துல வாழ்கின்ற ஜந்து மீன் மாதிரி, அந்த மீனை ஜலத்திலேருந்து நாம வெளியில எடுத்துட்டோமானாக்கா அது துடிக்கும். அந்த துடிக்கிற மீனுக்கு நாம செய்யக்கூடிய நன்மை என்ன என்று கேட்டால், மறுபடியும் அந்த ஜலத்துல ஓடுறதுதான். தோயோஜ்ஜனேன பரிதாபமுபேத்யஜந்து தோயேன ஜீவதி புனஹ க்ரமயோஜிதேன. க்ரமயோஜிதேன தோயேன புனக ஜீவதி. இந்த ஜலத்திலேந்து வந்த மீனுக்கு அதுக்கு ஒரே புகலிடம், வேற ஒன்னும் இல்ல. மறுபடியும் அவனிடத்திலேயே அந்த ஜலத்திலேயே அந்த மீனை விடுறதுதான். தத்வதி மகத்யஜனதஸ்தமசி பிரவிஷ்டஹ தத்சம்ஸ்ரயேண பஜதே பரமார்த்த திருஷ்டிம். இப்ப மகானிடத்துல அபசாரப்பட்டதால், மகான்கள் மகான்களை விட்டதனால, அவளுடைய சம்சர்க்கத்தை விட்டதனால நமக்கு என்ன ஆயிடுத்து? பெரிய இருளில முழுசிடு. இது பிரம்மவித பிரச்சாரம் வந்ததுன்னாக்க இது யோகத்துக்கு ஒரு பெரிய தடங்கல். இந்த தடங்களை போக்கடிக்கணும் அப்படின்னாக்க, தடங்கள்ன்றது ஒரு இருட்டு மாதிரி திடீர்னு இருந்துட்டே இருக்கச்சே இந்த வெளிச்சம் மொத்தம் போயிடுச்சுன்னா ஒரு பெரிய மகா இருட்டுல சுழ்ந்தவர்களா ஆயிட்டோம். தத்வன் மகத்யஜனதஸ்தமசி பிரவிஷ்டா தத்சம்ஸ்ரயேண பஜதே பரமார்த்த திருஷ்டிம். தத்சம்ஸ்ரயேண பஜதே, அந்த பிரம்மவித்துக்களிடத்திலேயே மறுபடியும் அடைவதனாலே அந்த மகான்களையே சரணமாக பற்றினோமானால் தத் சம்ஸ்த்ரயேண பஜதே பரமார்த்த திருஷ்டிம், இருள் அகன்று நல்ல வெளிச்சம் ஏற்பட்டு நம்மால் நமக்கு பரமார்த்த திருஷ்டி உண்மையை அறியக்கூடியதாக ஒரு பார்வை ஏற்படுமா? இருட்டில் இருந்தமானால் உண்மை வஸ்துக்களுடைய உண்மையை பகுத்து அறிய முடியாது. வெளிச்சம் வந்தாதான் வஸ்துக்களுடைய உண்மையை அறிய முடியும். இப்ப உண்மையை அறிந்தாதான் யோகம் சித்திக்கும். இந்த பரமார்த்த திருஷ்டி இருந்திருக்க அந்த பரமார்த்த திருஷ்டியை நாம அதே பாகவதால் இடத்துல யாரிடத்துல அபசாரப்பட்டு நாம் இழந்தோமோ அதே பாகவதர்களிடத்திலேயே சரணாகதி பண்ணினோமானால், அவர்களை சரணாகதி பண்ணி ஆசிரியத்தோமானால் அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு மீண்டும் கிடைக்குமேயானால் அப்பொழுது இருள் அகன்று பரமார்த்த திருஷ்டி ஏற்படும். நல்லது கெட்டது என்பதை விவேகித்து அறியும் நிலை ஏற்படும் என்று சொல்லுகின்றார். பகுஜன்ம சுகிருத சித்தம் பிரம்மவித் அபசார தூரகம் புருஷம் அபிதரதி நித்ய ரக்தா சத்வரம் அபவர்க சாதனி வித்யா. சுவாமி தேசிகன் மகாகவி ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. அபிசாரிக்கா அப்படின்னு ஒரு சிலர், அதாவது ஒரு புருஷனிடத்துல காதல் வயப்பட்டு அந்த புருஷனையே சுத்தி சுத்தி வந்துருக்கவளுக்கு அபிசாரிக்கைன்னு பேர். இந்த வித்யான்றது ஸ்திரீலிங்கமா போயிட்டு அப்படினால இவள் ஒரு பெண்ணாயிட்டா. இந்த வித்யையே அபிசாரிக்கையா ஆயிடுவாளாம். யார் விஷயத்துல யாரிடத்துல காதல்மை ஏற்படும், யார் விஷயத்துல அபிசாரிக்கையா ஆவான்னு பார்க்கணும். பகுஜன்ம சுகிருத சித்தம் பிரம்மவித் அபசார தூரகம் புருஷம் பகுஜன்ம கிருத சித்தம். சுகிருத சித்தம் ஒரு ஜென்மால ரெண்டு ஜென்மால இல்ல, எத்தனையோ ஜென்மாக்கள்னால ஜென்மாக்கள்ல செய்யப்பட்ட சுகிருதத்தை உடையவர்களாக இருப்பது அப்பேற்பட்ட மகான்களை பிரம்மவித் அபசார தூரகம் புருஷம். பிரம்மவித் அபசாரத்திலிருந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்துட்டு இருக்க, எந்த ஒரு க்ஷணத்திலையும் எந்த சமயத்திலையும் எந்த நிலையிலையும் பிரம்மவித் அபசாரத்தை படவே மாட்டாளாம். அப்படிப்பட்ட புருஷன் யார் இருக்கானோ அவனை அபிசரதி நித்ய ரக்தா சத்வரம் அபவர்க சாதனி வித்யா. அப்படிப்பட்ட அவனை அந்த பிரம்ம வித்யாகிற ஒரு பெண்ணு அபிசரதி அபிசரதி பின்தொடர்ந்துட்டே இருப்பா. எப்பவுமே அவனை பத்தி அவனை சுத்தின்றே இருந்துட்டு இருப்பா. நித்ய ரக்தா எப்பவும் அவனிடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருப்பா என்று சொல்றார். இதனால என்ன ஏற்படுறது, எத்தனையோ ஜென்மங்களால பண்ணப்பட்ட புண்ணியங்களையும் பிரம்மவித பிரச்சாரத்துக்கு வெகு தூரத்திலும் இருக்கும் புருஷர்களை பிரம்ம வித்யன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற யோகம் பக்தி யோகமானது எப்பவுமே சேர்ந்திருக்கும். அவர்களுக்கு பக்தி யோகத்துக்கு தடங்களே ஏற்படாது என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில் சாதிக்கின்றார். ஏ ஜன்ம கோட்டி பிருபார்ஜித சுத்த தர்மாஹ தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யா. எம்பெருமானிடத்துல நாம பண்ணக்கூடிய பக்தி அது போக்கியமா இருக்கணுமா, அது அனுபவிக்க தகுந்ததாக இருக்கணுமா? பெருமாள் சேவிக்கும், பெருமாள் சேவிச்சா ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ரங்கநாதனை சேவிக்கிறோம், தேவப்பெருமானை சேவிக்கிறோம், திருவேங்கடமுடையானை சேவிக்கிறோம், இப்படி எல்லா பெருமாளையும் சேவிக்கிறோம், அமுதனை சேவிக்கிறோம், இப்படி சேவிக்கிறோம். இப்படி சேவிச்ச மாத்திரத்தினால ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் ஏற்பட்டு போயிடுறதா? ஏற்படல. ஒரே வீதியில பெருமாள் எழுற நாம விழுந்து சேவிக்கிறோம், பெருமாளை கை கூப்பிடுறோம், பெருமாளிட சடாரி சாச்சிக்கிறோம், பெருமாளையே சத்தனாய் சேவிக்கிறோம். அந்த வீதியில எத்தனை பேர் பெருமாள் எழுந்துடும் போது அவரிடத்துல பக்தியோட விழுந்து சேவிச்சு அவருடைய சடாரி பிரசாதத்தை வாங்கிட்டு அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து மோகிச்சு பக்தியோட பக்தி பரவசர்களாக எத்தனை பேர் ஆறா? சொல்லவே முடியாது. அந்த எம்பெருமான் இடத்துல பக்தி வேணும்னாக்கா அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணுமா? ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மால இல்ல, ஏ ஜென்ம கோட்டி பிரிபார்ஜித சுத்த தர்மா. யார் ஒரு கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே சுத்த தர்மாக சுத்த தர்மத்தை அனுஷ்டித்தவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்குதான் தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யாம். அவளுக்குதான் உம்மிடத்திலே பக்தி பண்ணுவது என்பது பரமபோக்கியமாக இருக்கும் என்று சொல்றார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். பகுஜன்ம சுக்ருத சித்தம் பிரம்மவித பசார தூரகம். சரி, பக்தி பண்றது பெருசு, வாஸ்தவம் தான் இந்த பக்தி போக்கியமாக இருக்கிறது, அதெல்லாம் இருக்கு. கூடவே பிரம்மவித பிரச்சாரமும் இருந்ததுன்னாக்கா என்ன ஆகும்? அது மொத்தத்தை இது முழுங்கிடுமே. அகல பிரம்மவித பிரச்சார தூரகம் புருஷம் அபிசரதி நித்ய ரக்தா சத்வரம் அபர்க சாதனி வித்யா பரபக்தி பிரகம்பா நிவத்தி தர்மானுபந்தி குணபந்தை பவஜலதி போதபத்ரி ஜாதா விருத்திம் தினே தினே பஜதே. ஒரு விஷயம் சொல்ற இந்த இடத்துல, இந்த பரபக்தி பரஜானம் பரபக்தின்றது இருக்க, இந்த பரபக்தி அதாவது எல்லாவற்றிற்கும் எம்பெருமானையே சார்ந்து இருப்பது என்பதுதான் பரபக்தி என்பது. பரபக்தி அப்ரகம்பா, அப்ரகம்பா அப்படின்னாக்க இது பரபக்தி ஒத்தராலையும் பரபக்தி ஒத்தனுக்கு வந்துடுத்துனாக்க அதை போக்கடிக்க முடியாது. நிவத்தி தர்மானுபந்தி குணபந்தைகி பவஜலதி போத பாத்திரி ஜாதா விருத்திம் தினே தினே பஜதே என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி பரபக்தியே பரபக்தியே ஒரு சம்சார கடலை கடப்பதற்கு உண்டான ஒரு கப்பலாட்டமா படகாட்டமா ஆயிடுறதுதான் அது. இது அப்ரகம்பா அவிச்சின்னான் அர்த்தம். அதாவது தொடர்ந்து இருக்கிறது. இது ஒரு நாள் பிரம்மாண்டத்துல பக்தி செலுத்துறதுன்றது இல்லாமல் எப்பொழுதுமே அந்த பக்தி இருந்துருக்கு, தொடர்ந்து இருந்துருக்கு. அவிச்சின்னா இதுவே, இது ரெண்டுத்துக்கும் சொல்லணும். ஒரு நல்ல படகுக்கும் சொல்லணும், அதே மாதிரி பரபக்தி விஷயத்திலையும் சொல்லணும். பரபக்தி விஷயத்துல அப்ரகம்பான்னாக்க தொடர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லணும், அதாவது தொடர்ச்சிக்கு குறவில்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதையே அப்ரகம்பான்னு சொல்லி சொன்னோம்னாக்க படகுக்கு அதனுடைய அவயவங்கள் அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் சிதிலமாகாமல் இருக்கணும், அப்பதான் அந்த படகு கொண்டு கரையேற முடியும். இதனுடைய பரபக்தி ஆகிற ஒரு படகு இது அப்ரகம்பமாக இருக்கு. அதாவது இதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் வந்து படகுன்னு எடுத்துட்டோம்னாக்க எதுவுமே சிதிலமாகாமல் இருக்கு. அதோடு மாத்திரம் இல்ல, நிவத்தி தர்மானுபந்தி குணபந்தை. பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் என்று தர்மங்களை இரண்டாக பிரிக்கின்றார்கள். பிரவருத்தி தர்மம் என்பது இந்த உலகத்திலே நாம் பெறக்கூடிய பல விஷயங்களுக்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள், சொர்க்கம் உள்பட சொர்க்காதி பலோத்தேசேன செய்யக்கூடியதாக இருந்திருக்கிற செயல்கள்லாம் பிரவருத்தி தர்மங்கள். நிவர்த்தி தர்மம் என்றால் மோட்சத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள். அந்த நிவர்த்தி தர்மமாக இருந்திருக்கிற வைராக்கியம் முதலியவைகளாகிற ஒரு நல்ல கயர்கள், இந்த கயரால கட்டிருக்கும், கட்டுப்படுகிறது, கட்டுமரம் அது. நிவர்த்தி தர்மானுபந்தி குணபந்தை பவஜலதி போதபத்ரி ஜாதா விருத்திம் தினே தினே. இப்படிப்பட்ட படகு பவஜலதி சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடக்கக்கூடியதாக ஆறுதான். விருத்திம் தினே தினே ஜாதா பஜதே, ஒவ்வொரு நாளும் இது விருத்தி அடைகிறது, இது திடமாக இருந்திருக்கு, நாள்தோறும் வளம் பெற்று வரும் என்பதை சொல்லுகின்றார் சுவாமி விவேகன். அதை கேட்ட உடனே சுமதி சொல்றா, இது பராமர்சம் பண்ற, நாதா யுத்தம் ஏற்றுட்டு நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரி, ஆனாலும் இன்னொரு விஷயம் என் மனசுல படுறது, அதையும் நான் சொல்றேன் என்று சொல்ற. என்ன சொல்ற என்று கேட்கிற, நாசாயுக்தமேத்தே எதி துர்நிவார நியதி பல நிர்மிதாக அபக்வ நிசேஷ கஷாயஸ்ய மோட்சபக்ஷ நிக்ஷேப யோக்யா அனிம மகிம கரிம லகிம வசித்வ ஈசத்வ பிராப்தி பிராகம்ப்ய பிரமுகாக பிராகாம்ய பிரமுகாக பரமபுருஷார்த்த சித்தி சாதன யோகாந்தராயாக நபவந்தி. கேக்குறா, இதெல்லாம் சரி, இது என்ன ஆகும், ஒரு சில சமயத்துல நமக்கு எத்தனையோ ஜென்மா இப்ப இருக்கிற புதுசா பகவத் பக்தி எல்லாம் ஏற்பட்டிருக்கு, இது பகவத் பக்தி ஏற்பட்டு மோட்சத்துக்கு போனோன்ற எண்ணம் இருந்துருக்கிறது எல்லாம் வாஸ்தவம். நம்மளிடத்துல எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்களாக இருக்கக்கூடிய பாபங்கள், அந்த பாபங்களுடைய வாசனையினால இந்த துர்வாசனையினால இன்னும் சிலதெல்லாம் நம்மிடத்துல இருக்கும். சிலதெல்லாம் ஒரு சில சித்தி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த சித்தியே மோட்சம்னு நினைக்கிற மாதிரி தோணுமா. அது என்ன மாதிரி சித்தி அப்படின்னா, அனிமா மகிமா கரிமா லகிமா வசித்வம் ஈசத்வம் பிராப்தி பிராகம்யம் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்துருத்துனாக்க, இப்ப நமக்கு இது வந்து வந்துருத்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. மீதி பேருக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்தன்மை நம்ம இடத்துல இருந்ததுன்னா அவாவா பெரிய பெருமைப்பட்டு கர்வப்பட வேண்டிய ஒரு நிலை ஆயிடும். இது கடைசியில் அல்டிமேட்டா எதுல போய் முடிக்கும் அப்படின்னாக்க, அந்த பக்தியோகத்துக்கு தடங்களை உண்டு பண்றதுலதான் போய் முடிச்சு. இப்ப இது அனிமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அனிமான்னாக்க பெரிய உருவோட இருந்திருக்கிறவன் ஒரு குட்டியா ஆக்கிறது தம் மனசால. அனுமார் எழுந்தருள் இருந்த அவர் சமுத்திர தண்டனம் பண்ணச்சு, சமுத்திரத்தை தாண்டச்சு, நூறு யோஜனை விஸ்தீர்ணம், நூறு யோஜனை இதுவா அகலமாகும், இப்படி எல்லாம் அவ்வளவு பெரிய ஆணு. இதே சீதா பிராட்டின் போகச்சே சிம்சுபா விருட்சத்து மேல உட்காந்துருக்குச்சே குத்தி குரங்க ஆயிட்டு. இப்ப அவரிடத்துல அனிமா மகிமான்னு சொல்லக்கூடிய ரெண்டு சித்தியும் இருந்தது. இதுதான் அஷ்டைஸ்வரிய சித்தின்னு சொல்றாள், அது இதுதான், அந்த எட்டு ஐஸ்வர்யம் இதுதான். அனிமான்னு சொல்றது குட்டியா இருது, மகிமான்னு சொன்னா ரொம்ப பெருசா நம்ம உருவையே பெருசா ஆறுது. கரிமா அப்படின்னு சொல்றது லக்கிமான்றது. கரிமான்னாக்கா ரொம்ப பலுவா ஆறுது, லக்கிமான்னாக்கா லேசா ஆறுது. இதே ஹனுமார் விஷயத்திலேயே பார்ப்போம். மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி சொல்றோம். பீமசேனம் காட்டுல போயிட்டு இருக்கான். ஒரு கழமா இருக்கிற ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கு. அந்த குரங்கு வாழை நீட்டிண்டு, வழியில வாழை பெருசா நீட்டிண்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்ப பீமசேனம் கேக்குறான், ஏ குரங்கு இந்த மாதிரி வழியில வாழை நீட்டிண்டு உட்காந்துட்டு இருக்க எப்படி தாண்டறது அப்படின்னு. இல்லப்பா எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, தயவு செஞ்சு நீயே அந்த வாழை எடுத்து அனண்ட பக்கம் ஓரமா தள்ளிட்டு நீ அப்புறம் போலாம் சொல்லி சொல்றது. இவன் பீமசேனனுக்கு தன்னுடைய பராக்கிரமத்துல இருக்கிற கர்வத்தினால குரங்கு வாழை நம்மளால தூக்க முடியாது போயிடுவான்ட்டு இப்படி சுண்டு ஒருளால தூக்கி பாக்கிறான், தூக்கல. ரெண்டு கையாலையும் பிடிச்சு தூக்கி பாக்கிறான், அப்பவும் முடியல. இது இந்த வாழ் அவ்வளவு பலுவா போயிடுதான். இது கரிமா அப்படின்றது. இவ்வளவு இது வந்து இது ஒரு சித்தி. அதுக்கப்புறமா அதுல மகாபாரதத்துல சொல்ற விஷயங்கள்லாம் வேற. ஏன்னா பீமசேனும் வாயுபுத்திரன், ஹனுமாரும் வாயுபுத்திரன், ஆகையால வாயுபுத்திரனாக இருந்துட்டு இருக்க தன் தம்பிக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக ஹனுமார் அந்த இடத்துல வரையறன்னு சொல்லி மகாபாரதத்துல நடக்கிற நிகழ்ச்சி. நமக்கு தேவையானது அந்த கரிமை மாத்தம். லக்ஷ்மா ரொம்ப லேசா அழுது. இது பெருமாளுடைய ஒரு குணம். இது பெருமாளுக்கு ஏற்பட்டது. சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அபவத்து கபேஹே அப்படின்னா, பெரிய மகாபராக்கிரமசாலியான சத்ருக்கள் ராவணன், இந்திரஜித்து முதலானவர்கள்லாம் அவளால ஒன்னும் பண்ண முடியல, அசைக்க கூட முடியாதவராக இருந்திருக்கிற அதே பெருமாள் ஒரு குரங்குக்கு லேசா ஆயிட்டேரான், குரங்கு தோல்ல ஏறி உட்காந்துருக்கேராம். இது லக்ஷ்மா, அனிமா, மகிமா, கரிமா, லக்ஷ்மா, இது நாலு பார்த்துட்டோம். வசித்வம் அப்படின்றது, வசித்வம்னா இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இருக்க அது வசித்வம். ஈசத்வம் ஆளும் திறன், எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரு சாமர்த்தியம். பிராப்தி, எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோமோ நினைச்ச இடத்துல செல்றது. இந்த பிராப்தின்றது ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம், ஒரு பெரிய பவர். இந்த பிராப்தி கணக்கு நமக்கு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த ஏரோபிளைனுக்கும் ரிசர்வேஷன் பண்ணுவானா, எந்த ட்ரெயினுக்கும் ரிசர்வேஷன் பண்ணுவானா, ஆர்ஏசி வந்திருக்கா, வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கான்னு விசாரப்படுவானா. நம்ம மனசுல நினைச்சோமானாக்கா அடுத்த க்ஷணத்துல ஸ்ரீரங்கத்துல போய் உட்காந்துடலாம், அடுத்த க்ஷணத்துல திருவேங்கடமுடையான் சன்னதியில போய் உட்காந்துடலாம், அடுத்த க்ஷணத்துல அமெரிக்காக்கே கூட போயிடலாம். இதுதான் பிராப்தின்றது. பிராப்தி பிராகாமியம், எனக்கு என்ன வேணுமோ அது இருந்த இடத்துல இருந்தே பெறுகிறது, பெறுவது. இதுக்கு பிராகாமியம்னு பேரு. பிராப்தி பிராகாமியம், இப்படி இதுக்கு அஷ்டைஸ்வரிய சித்தின்னு பேரு, எட்டு சித்திகள்னு பேரு. இந்த எட்டும் வந்துட்டுனாலும் சரி, எட்டுல ஒன்னு ரெண்டு வந்துட்டா கூட அவளை இந்த லோகத்துல பிடிக்கவே முடியாது. இந்த ஒன்னு ரெண்டு வந்துருத்துனா கூட அவ என்ன பண்ணுவான்னா, அவ பெருசா நினைச்சுப்பா. இப்ப யோகம் பண்ண ஆரம்பிச்சாலே அதை மறந்தே போயிடுவோம். இது யோகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இது. என்ன சொன்னா அதுக்கு விவேகம் சொல்ற வாஸ்தவம் உண்மைதான். இவையெல்லாம் யோகத்துக்கு தடங்களாக இருக்கிறது. ராமாயணத்துல விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை பார்த்தோம். நாலு திக்குல போயும் தபஸ் பண்றே, நாலு திக்குல போய் தபஸ் பண்ணச்சு, ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு விதமான தடங்கள் வருது அவருடைய தபஸுக்கு. அந்த தபஸ் ஆகையாலதான் கடைசியில போய் கடைசி சமயத்துலதான் பெரிய தபஸ் பண்ணதான் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை அவரும் கேட்டுக்கிறேன். அவர் அப்படி ஒரு தபஸுக்கு யோகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடியவை இவையெல்லாம். இப்போ இது சுலபமாக ஜெயிக்கக்கூடியது அல்ல. சத்யம் தேவி துர்ஜயா ஏதே துரந்த வைரிணகா யோகாந்தராயாக, யோகத்துக்கு தடங்களாக இருப்பவை இவை, சுலபமாக ஜெயிக்கக்கூடியவை அல்ல. என்ன பண்ணலாம் இதுக்கு சொல்ற? அதே சம்பவே பரிகரணாதபி சம்பவசெய்வ பரிகரணேன நிஷ்பிரத்யூகா பவதி நிஸ்ரேயசி சித்திஹி. இவை நமக்கு ஏற்பட்ட பிறகு அதை போக்கடிப்பதில் நினைப்பதை காட்டிலும், இது வானமே வானான்னு இருந்துட்டோமானாக்க நம்மளுடைய யோக சித்தின்றது தடங்கள் இல்லாத ஆகும். ஆகையால நாம இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படாத நாம இருந்துட்டோமானாக்க சரியா போயிடும் என்பதாக விவேகன் சொல்ற. சத்யம் தேவி துர்ஜயா ஏதே துரந்த வைரிணகாம் யோகாந்தராயாகாம் தேஷாம் சம்பவே பரிகரணாதபி சம்பவசைவ பரிகரணேன நிஷ்பிரத்யூகா பவதி நைஸ்ரேயசி சித்திஹி சொல்றார். இப்படி சுமதியும் விவேகனும் யோகத்துக்கு வரக்கூடிய தடங்களை பத்தியும் அந்த தடங்களை எப்படி போக்கடிக்கிறதுன்றத பத்தியும் பேசிட்டு இருக்கச்சே ஒரு தூதுவன் வருகிறானா, பூர்ஜபத்ர பூஷிதோத்தமாங்கஹா தோதஹா அப்படின்னா. பூர்ஜபத்ரம்ன்றது இங்கெல்லாம் பனை ஓலையில, அந்த காலத்துல ஓலைச்சுவடின்னு சொல்றாள், பனை ஓலையில எழுதுவா. அதே மாதிரி வடக்கெல்லாம் பூர்ஜபத்ரம்ன்றது ஒரு பத்திரம் போல இருக்கு, போல அந்த ஓலைய தலையில சொருகிண்டு அங்கிருந்து ஒரு தூதுவன் வரானா. தூதன் சொல்றான், தூதகம் சாஞ்சலி பந்தம், கையை கூப்பிட்டு விவேக மகாராஜாவோல்லியோ மகாராஜாவுன்ற சொல்லத்தே சொல்றான். ராஜன்மே அயமஸ்மி தேவசிய மகாராஜசிய மகாமோகசிய திருஷ்டி பதம் அனுஜன்னே சர்வத்ர அப்ரதிஹத கதிஹி சம்ருதி சத்யோ நாம தூதகா தத் அபிவாத ஏகம் சாவரோதம் பவந்தம். நான் மகாமோகனுடைய தூதன். மகாமோகன் எப்பேற்பட்டவன்? மகாராஜஸ்ய மகாமோகஸ்ய, மகாராஜா இருந்திருக்கிறவன். அவன் நாசனான மகாமோகராஜாவனுடைய தூதுவன் நானு. திருஷ்டிபதம் அனுஜன்னு அவருடைய பார்வை, மகாமோகன் எங்க இருக்கானோ அவனுடைய பார்வை படுத்தப்படுற இடத்தெல்லாம் விடாதவனாக நான் இருந்திருக்கிறவன். அதோட சர்வத்ர அப்ரதிஹத கதிஹி, என்னுடைய செல்வது என்பது எந்த இடத்துலயும் தடங்களே இருக்காது. நான் பாட்டுக்கு நான் வந்துட்டே இருக்கலாம், என்ன செவர் வச்சிருந்தாலும் கதவு சாத்திருந்தாலும் எது இருந்தாலும் என்னால உள்ள போக முடியும். என் பேர் என்ன தெரியுமா? சம்ருதி சத்யம் என்பதாக பெயர். சம்ருதி சத்யம் அப்படின்னா உண்மைய மறைக்கின்ற ஒன்று. அதாவது அசத்தியம் சத்தியமாக தோணும், அதுதான் சம்ருதி சத்தியம்ன்றது பேரு. என் பேரு வந்து சம்ருதி சத்யம்னு பேரு. அதுக்கு இன்னொரு அர்த்தம், மறைவுல உண்மையாக நடப்பேன், நேர்ல பார்த்தோம்னா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு ஒரு அர்த்தம். இப்ப நான் சம்ருதி சத்யம், என்னுடைய கதி என்னுடைய செல்வது என்பது யாராலையும் தடங்கள் பண்ண முடியாததாக இருக்கிறபடினால நான் யாரையும் கேட்கல. இவா ரெண்டு பேரும் அந்தரங்கமா தனியா பேசிட்டு இருக்காள் இல்லையோ, இங்க இருக்கிற துவாரபாலக்காள கேட்டுட்டு தானே உள்ள வந்திருக்கணும்னா நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் எல்லா இடத்துலயும் வரலாம். ஆகையால நான் இப்ப வந்திருக்கேன். அது அபிவாத ஏகம், நான் ஒன்னும் சேவிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல ஒரு சம்பிருத்தி சத்யன்ற ஒரு பாத்திரத்தை சுவாமி நுழைச்சிருக்கேன். இந்த சம்பிருத்தி சத்யம்னாக்க இதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள். சம்பிருத்தினா ரகசிய அர்த்தங்கள், அந்த ரகசிய அர்த்தங்களை பத்திரமா பாத்துக்கிறவன் அர்த்தம். அதாவது ஒற்றன் மாதிரி இவன் இடத்துல ரகசியத்தை சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அத அந்த ரகசியம்ன்றது எங்கேயும் வெளில போகாதுன்னு ஒரு அர்த்தம். பௌத்த எல்லாம் என்ன சொல்லுவாள்னா, இந்த சம்பிரதி சத்தியம்னு ஒத்துக்கிறான் ஒரு விஷயத்த. அவளுக்கு ஜெகத்தே மிச்ச, லோகமே கணிக்கம், ஒரு க்ஷணம் தான் இருக்கு லோகம். ஒவ்வொரு பதார்த்தமுமே ஒவ்வொரு வஸ்துவுமே ஒவ்வொரு க்ஷணம் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வஸ்துக்கள்லாம் நிலையா இருக்கா மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். ஒரு க்ஷணம் தான் இருக்குன்னு சொன்னோம்னாக்க, நான் தான் உபன்யாசம் பண்றேன், ஒரு மணி காலமா நான் உபன்யாசம் பண்றேன், நான் ஒரு க்ஷணம் தான் இருக்கணும்னா ஒரு மணி காலம் நான் இருந்து தானே இருக்கேன் என்று எப்படி க்ஷணிக்கணும்னு எப்படி சொல்லலாம்னு ஒரு கேள்வி வருது. அப்பா வாஸ்தவம் தான், எல்லாம் ஒவ்வொரு க்ஷணம் தான் போயிடுறது. நான் ஒரு சப்தத்தை உச்சாரணம் பண்றேன், பண்ண உடனே அது போயிடுறது. ஒரு நிமிஷம் முன்ன ஒரு திரியில விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம், அந்த திரியில ஒரு நிமிஷம் முன்ன எரியச்சு அதே திரி அதே எண்ணெயா இருக்கு. அந்த திரியில அந்த பாகம் போயிடுத்து, அந்த எண்ணெய் உபயோகப்பட்டு பாகம் போயிடுத்து, ஆனா அதே வழக்குன்னு இன்னும் எரிஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏன்னாக்க, இது ஒரு மித்யாபூதமாக இருந்தா கூட ஒரு தொடர்ச்சின்றது இருக்கிறதுனால. அதனால இது சம்ருத்தி சத்தியம். இந்த மாதிரி இருக்கிறத சம்ருத்தி சத்தியம்னு பௌத்தாள்லாம் சொல்றாளாம். அதே மாதிரி அத்வைதிகள்லாம் சொல்றான் வியாபாரிக சத்தியம்னு சொல்லி சொல்றான். அவ அத்வைதிகள் சொல்றது, லோகத்துல நாம பாக்குற வஸ்துக்கள் எல்லாம் அப்பிரமார்த்தம், சத்தியமானது இல்ல. என்னது இது அப்பிரமார்த்தம்னு சொல்றியே, நீதான் பேசுற, நீயேதான் அந்த வேதத்தை சொல்ற, நீயேதான் எல்லாம் பண்ற, இது மொத்தம் அப்பிரமார்த்தம். நீ சொல்றவன் பொய், ஞாதா ஜேயம் ஞானம் எல்லாமே பொய்ன்னு சொல்றா வா. அப்படி இருந்தா எப்படிப்பட்டது வரும் அப்படின்னா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்குன்னு சொன்ன, இல்ல இல்ல நான் ஒன்னு ஒத்துக்கிறேன் வியாபாரிக சத்தியம்னு, வியாபாரிக திசையில இதெல்லாம் சத்தியமா இருந்துருக்கு, பரமார்த்த திசையில வரைச்சு இதெல்லாம் அசத்தியம் அத்வைதிகள் சொல்ற. இப்படி எல்லாம் சொல்றது இருந்துருக்கு, இதுதான் சம்ருத்தி சத்தியம்னு சொல்றது. இந்த சம்ருத்தி சத்தியம்ன்றத ஒரு பாத்திரமா இந்த இடத்துல கொண்டு வர சுவாமி தேசிகன், எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வேதாந்தார்த்தங்களை நுழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வேதாந்தார்த்தங்களை அழகா சுவாமி நமக்கும் புரியும்படியாக கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த தூதுவன் பாக்குறான் விவேகன், தனக்குள்ள சொல்லிக்கிறான், கிண்ணிமித்தம் மயம் உபாங்கத்தக, இவன் என்னத்துக்கடா வந்து தொலைஞ்சாங்க, தனக்குள்ள சொல்லிக்கிறான். சரி வெளியில சொல்லிட்டு, அஸ்தான விருத்தின் அபகாய அபரிமித ஆயுர் பூயாக. இப்ப உன்ன தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லி சொல்லணும், அந்த தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லிச்சு எப்படிப்பட்டவனாக இருந்துட்டு தீர்காயுஷோட இருந்துட்டு இருக்கணும், தப்பு பண்றவனாகவே இருந்துட்டு நீ தீர்காயுஷா இருந்துன்றது யாருமே எந்த பெரியவளும் பெரியவர்களும் அதை விரும்ப மாட்டா. அதே மாதிரிதான் விவேகனும் சொல்றான், அஸ்தான விருத்தின் அபகாய உன்னுடைய விருத்தி செயல்பாடு இருக்க, நீ அஸ்தானத்துல அதாவது தகுந்த இடம் இல்லாத இடத்துல தகாத இடத்துல சேவை பண்ணாமல் நீ தீர்காயுசோட இருப்பான் சொல்லி சொல்ற. தகாத இடத்துல சேவை பண்ணாத அவளோட சேராத நீ தீர்காயுசோட இருன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு தூதன் சொல்றான், உத்தமாங்காது அவதாரித்தம் தர விகசிதாஞ்சலி கோச நிகிதம் பூஜ்யபத்திரம் உபதர்சயன்னு. அவன் தலப்பாக்கில சுருகிட்டு இருந்தான் இல்லையோ, பூஜ்ய பத்திரத்துல ஒரு லெட்டர், அந்த பத்திரத்தை தலையிலேருந்து எடுத்து ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுண்டு இப்படி அஞ்சலி மாதிரி இப்படி கையில வச்சுண்டு அதை காண்பிக்கிறான். அதை காண்பிச்சுட்டு சொல்றான், போர்ஜ பத்திரம் உபதர்சன்னு, இதம் கிள மகாராஜ சதுர்தச புவன சக்கர சக்கரவர்த்தினகா துவாபர மந்திரி நிர்தாரித நிகில நிகில காரியசிய துர்மதி மத பிரதிஷ்டிதசிய தேவசிய மகாமோகசிய லோபநாம்னா கணக்கேன லிகித்வா ததர்த்தம் பிரேஷிதம் அந்தரங்கேன மயா உபகிருதம் அலங்கனீயம் சாசனம். இதம் மகாமோகச சாசனம். இந்த பத்திரத்தை காண்பிச்சு இது மகாமோகனுடைய கட்டளை என்பதாக சொல்றார் மகாராஜா. இது மகாமோகனுடைய கட்டளை. அந்த மகாமோகன் எப்படிப்பட்டவன்? சதுர்தச புவன சக்கர சக்கரவர்த்தினஹா, பதினான்கு உலகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பெரிய சக்கரம். அந்த சக்கரத்துக்கு சக்கரவர்த்தியாக திகழ்கின்றவர் மகாமோகன். துவாபர மந்திரி நிர்தாரித நிகில காரியஸ்ய, ராஜான்னு இருந்தா ஒருத்தன் மந்திரி ஒருத்தன் இருக்கணுமே. இந்த ராஜாக்கு மந்திரி யாருன்னா துவாபரன்னு பேரா. துவாபரன்னாக்க சந்தேகம்னு அர்த்தம். இவன் ஏற்கனவே மோகம். அந்த மோகமா இருக்கிற ராஜாவுக்கு, மோகமாகிற ராஜாவுக்கு மந்திரி யாருன்னா சந்தேகம்தான் ராஜாவா. துவாபரம் இப்ப ராஜாவுக்கு தகுந்த மாதிரி இதான மந்திரி இருக்கணும். அந்த மாதிரி மந்திரி துவாபர மந்திரி நிர்தாரித நிகில காரியஸ்ய, சந்தேகமாகிற மந்திரியினாலே நிர்தாரணம் செய்யப்பட்ட எல்லா செயல்களையும் உடையவன் யாரு? இந்த மகாமோகன். அடுத்தது துர்மதி மத பிரதிஷ்டித்திய, இந்த மகாராஜன் இருக்கான மகாமோகனாகிற மகாராஜா, அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணுமே. அந்த கொள்கை துர்மத்தின்னு ஒரு ராணி இருக்கா, ராணியினுடைய கொள்கை தான் துர்மத்தின்ற ராணியினுடைய கொள்கை தான் மகாமோகனுடைய கொள்கை. சாதாரணமா புருஷாளுக்கு சுதந்திரமா எண்ணி செயல்படுற திறமை இருக்கணும். அது இல்லைன்னாக்கா சம்சாரத்துல ரொம்ப கஷ்டப்படுவான். அதுலயும் பெண்களுடைய வார்த்தை, அவா வார்த்தைய கேட்டு செயல்படுறவாளா இருந்தாள்னாக்க ரொம்பவே கஷ்டப்படுவாளாம். அந்த பெண்கள்லயும் எப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறவா வார்த்தையை கேட்டாக்க கஷ்டப்படுவான். சுமதி மாறி இருக்கிறவாளுடைய வார்த்தைய கேட்டு பண்ணாள்னாக்க இவாளுக்கு நல்லது ஏற்படும். துர்மதி மாதிரி இருக்கிற பெண்களுடைய வார்த்தைய கேட்டு செய்யறவாளா இருந்தாள்னாக்க இவாளுக்கு ரொம்ப சிரமம்ன்றது ஏற்படும். இந்த இடத்துல சொல்ற இந்த ராஜாவுக்கு, மகாமோகனாகிற ராஜாவுக்கு கொள்கைன்றது ஒன்னும் கிடையாது. துர்மதி என்ன சொல்றாளோ அதான் அவளுடைய கொள்கையும். துர்மதி மத பிரதிஷ்டித்திய தேவஸ்ய மகாமோகஸ்ய, அப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கிற மகாமோகனுடைய லோபனம்னா கணக்கேன லிகித்வான். இந்த பத்திரிகை எல்லாம் எழுதுறவன் பத்திரம் எழுதுற யாரு தெரியுமா? லோபன்னு ஒருத்தன். அவனும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருப்பான். அந்த லோபன்ற ஒரு கணக்கம் அவனால எழுதப்பட்டு உனக்காக லிகித்வா துவதர்த்தம் பிரேஷித்தம் உமக்காக அனுப்பிச்சிருக்கு. அந்தரங்கேன மயா உபகிருத்தம் அலங்கனீயம் சாசனம். யாருன்னா அந்த மகாமோக ராஜாவுக்கு ரொம்ப அந்தரங்கனாக இருந்துருக்க, நான் என் பேர் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், சம்பிரதி சத்யன்னு சொல்லிட்டு இது உம்மால தாண்ட முடியாத இருக்கக்கூடிய ஒரு சாசனம், ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா விவேகம் சொல்ற சானாதர சானாதர அவஹித்தம். அதாவது இந்த தூதுவனுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்க விரும்பல விவேகம். அதனால அநாதரம் பண்றான். அந்த அநாதரத்தை, தான் பண்ற அநாதரத்தை வெளியில காமிச்சிக்காம சொல்றான். பத்ர அஸ்மாக்கமப்பி அபிமத கல்வசி ததிக உபஹ்வரே துவமேவ வாச்சய. அப்ப நீ எனக்கும் ரொம்ப வேண்டி வந்தான நீ, ஆகையால ஒரு ஏகாந்தமா போலாம். ஏகாந்தத்துல நீயே என்ன அந்த சாசனம்னு நீ சொன்னியப்பா, மகாமோகனுடைய சாசனம்னு சொன்னிய, அது என்னன்றத நீயே வாசிப்பா. விவேகம் சொன்ன வார்த்தை, அது கையில கூட வாங்கலையாம் அந்த பத்திரத்தை. தூதன் யதாதிஷதி மகாராஜா, மகாராஜா என்ன கட்டளை இடறாரோ அதன் பிரகாரம் நான் பண்றேன். வாசிக்கிறேன், அதுல எழுதி இருக்கு. ஏதத் காமாதி மான்யஸ்ய மகாமோகஸ்ய சாதனம், இது காமன் முதலானவர்களாலே கொண்டாடப்பட்டவனான மகாமோக மகாராஜனுடைய உத்தரவு, எடுக்க செய்ய உத்தரவு. யாருக்கு? விவேகனுக்கு. இவரும் மகாராஜன் தான். ஏதத் காமாதி மான்யஸ்ய மகாமோகஸ்ய சாதனம் சம்சார ஹ்ராச பீதானாம் ஸ்வர்கிணாம் அபி சம்மதம். அந்த மகாமோகனுடைய சாசனம்ன்றது இருக்க, சம்சார கிராச பீதானாம், இந்த சம்சாரம் குறைவடைந்து போயிடுதே, குறைஞ்சு போயிட போறதே, அதாவது குறைஞ்சு இந்த சுகம், ஐகமான சுகம் எல்லாம் போயிட போறதே போயிட போறதேன்னு பயப்படுறவாளாக இருந்திருக்கிற தேவர்களுக்கு கூட சம்மதமான ஒரு விஷயத்தை தான் சொல்றது. என்ன தேவதைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வாசுதேவி பகவதி பக்தி முத்வகதாம் ரிணாம் சம்சாரம் நியூனபீதாக திதுஷாக பரிபந்தினகா. யாரெல்லாம் பெருமாளிடத்துல வாசுதேவனிடத்துல பக்தி பண்றாளோ அவள் விஷயத்துல அவளுக்கு பரிபந்தினகா, இவர்களுக்கு போட்டியாளர்களாக எதிராளிகளாக இருக்கிறாளாம் தேவதைகள்லாம். ஏ சம்சாரம் நியூனதா பீதாக திரிதசாக, சம்சாரம் நியூனதா பீதாக திரிதசாக. தேவதெல்லாம் சொர்க்காதி லோகங்கள்ல இருந்துட்டு இருக்கா, ஆனா கூட அவளுக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் இருக்க இருக்க அவ புண்ணியம் செலவிஞ்சு போயின்றது. அப்ப புண்ணியம் மொத்தம் போயிட்டுனாக்கா கிணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தி, உடனே பழையபடி இந்த பூமிக்கு தான் வந்தாகணும். இதனால அவெல்லாம் பயப்படுறாளாம். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தி பண்றாளோ அவெல்லாம் மோட்சத்துக்கு போறா, ஒரு நாளும் திரும்பி வரப்போறதில்ல. இப்போ இவ சொல்றான், மகாமோகனுடைய கட்டளைய தேவதைகள்லாம் கூட ஏத்துக்கொண்டாளாம். ஆகையால அந்த கட்டளை சொல்றாங்க, என்ன பண்ணும் அப்படின்னா, இது சொல்லச்சு தனக்குள்ள ஒரே சிரிப்பான் அந்தர்ஹாசம். ஆனா வெளியில வந்து அதை பத்தி ஒன்னும் சொல்லிக்காத. தேவி கிம் பயமபி சாசனியா துராத்மனஹா மகாமோகஸ்ய, இவன் சொல்றான் பாரு, ஏதத்து காமாதிமான்யஸ்ய மகாமோகஸ்ய சாசனம்னு சொல்றான, நமக்கு கூட நம்மள கூட கட்டளையிடுறானா பாரு அப்படின்னு சேர்த்துண்டே சொல்றானா. பயமபி சாசனியா, நாமளும் மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதாக. சரி, வெளியில சொல்லச்சு, அதை வெளில காமிச்சிக்காத, வெளில சொல்றான். உள்ள உள் சிரிப்போட கூட வெளில சொல்லச்சு என்ன சொல்றான்னா, பிரகாசத்துல பரச்சித்த வேதனார்த்தம் மிக வாசிக்கும் தாவது ஸ்ரோதவியம். சரி, அவளுடைய எண்ணம் என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் மீதி என்ன சொல்றானோ அதையும் நாம கேட்கணும். பத்ர ததஸ்ததா, அதுக்கப்புறம் என்ன என்னன்னு சொல்லுன்னு இவனை பார்த்து சொல்றானா. என்ன சாசனம்னு சொன்னானே தவிர என்ன சாசனம்னா, பரோபாஸ்தி ஸ்ரத்தாவதிகம் அதிவிருத்தம் எதிகதே ததைஸ்வரிய பிராப்தி பவது பகுமன்னே மகிததா. அவ சொல்றா மகாமோகனுடைய கட்டளை இது, நீ பரபக்தியோட எம்பெருமான் ஒருவனையே பூஜை பண்ணிண்டு யோகத்துல இருக்கின்ற ஒரு நிலைய கேள்விப்படுறான். உனக்கு நான் இடுற கட்டளை என்ன தெரியுமோ இல்லையோ, அந்த பரபக்தி எல்லாம் கூடாது. பரதேவதை பல தேவதைகளை நீ உபாசனம் பண்ணணும். பெருமாள் தவிர இருக்கிற எத்தனையோ தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்கால அந்த தேவதாந்திர உபாசனத்தெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணலன்னாக்க இப்ப நீ என்ன பண்ற, பெருமாள் விஷயத்திலேயே உபாசனம் பண்ற, இது கூடாது. எல்லா தெய்வத்தையும் உபாசனம் பண்ணும். பரோபாஸ்தி ஸ்ரத்தா அதிகம் அதிவிருத்தம் எதிகத்தே. சரி, அப்படியே போனா போயிட்டு போறது, நான் பெருமாள் மாத்திரம்தான் உபாசனம் பண்ணுவேன்னு சொல்றியா, பண்ணா பண்ணிம்போ. ஆனா ஐஸ்வர்ய பிராப்தி பவது பகுமன்யமஹி ததா, அது லோகத்துல இருந்திருக்கிற ஐஹிகமான புருஷார்த்தங்கள், அந்த ஐஹிகமான புருஷார்த்தங்களை பெறுவதற்காக நீ எம்பெருமானை தியானம் பண்ணா பண்ணிக்கோ. அப்ப அப்படி பண்ணையானாதான் ஒன்ன பகுமன்யமஹி அந்த சம்சாரத்துல நீ செய்தேனா மதிப்ப அப்படின்னா. இப்படி மோட்சத்துக்காக உபாசனம் பண்ணையானாக்க பக்தியோகம் பண்ணையானா மதிக்க மாட்டேன்னு அர்த்தம். இதுதான் அவனுடைய கட்டளை. ஒன்னு தேவதாந்தர பஜனம் பண்ணணும், பெருமாளை விட்டுட்டு மீதி பேரெல்லாம் தான் நீ நமஸ்காரம் பண்ணணும். இல்ல மாட்டேன், பெருமாளை தான் பண்ணுவேன், உபாசனம் பண்ணுவேன்னு சொன்னையானா கூட உபாசனம் உபாசனம் பக்தி பிரபத்தி இவை இரண்டுமே நான்கு வித புருஷார்த்தங்களுக்கும் சாசனமாக ஆறுதான். சதுர்வித பஜந்தே மாம்னு சொல்லி கண்ணன் சொல்ற, பார்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானித்து பரதர்ஷபா என்பதாக, ஆர்த்தா இழந்த பொருளை மீண்டும் பெற வேண்டும் என்பவன் ஆர்த்தா, ஜிஜ்ஞாசு கைவல்யத்துக்கு விரும்புறவன், அர்த்தார்த்தி என்பது அவனிடத்துல ஏற்கனவே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே அவன் வந்து நித்திய பிக்ஷுக்கனாக இருந்துட்டு இருக்கவன், அவனுக்கு வரைச்சே பணத்துக்கு விரும்புறவனுக்கு பணம் இருக்கு, அது அர்த்தார்த்தி. ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி, கடைசியில ஜானி அப்படின்னு சொல்ற, மோட்சம் விரும்புறவ. இப்படி நான்கு விதமான பேர் பெருமாளை ஆசிரியக்கிறான்னு சொல்ற. நீ இதுல மோட்சார்த்தமாகவோ கைவல்யார்த்தமாகவோ பெருமாளை நீ அடையக்கூடாது. நீ பெருமாள் அடையிறது ஆர்த்தனாகவோ அர்த்தார்த்தியாகவோ தான் இருக்கணும். ஆகையால நான் சொல்றேன், கட்டளை இடுறேன் நானு, நீ பெருமாளை தவிர வேற யாரையும் பெருமாளை தவிர மீதி தேவதைகளை உபாசனம் பண்ணணும். அப்படி முடியாது, பெருமாளை தான் உபாசனம் பண்ணுவேன்னு சொன்னேனாக்க இந்த பிரயோஜனத்துக்காக தான் பண்ணணும்னு சொல்லி சொல்றானா. உடனே விவேகன் அவஜ்ஞாம் நாட்டையும், சிச்சி என்னடா இப்படி சொல்றான் இவா எல்லாம், இதுக்கு முன்ன இப்பதான் சொன்ன பிரம்மவித பிரச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு பெருமாளிடத்துல எத்தனையோ ஜென்ம ஜென்மமா பண்ணின புண்ணியத்தினால இந்த பக்தின்றது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கச்சே, இவன் போய் பகவத் பக்திய ஒரு துருபயோகம் பண்ணமே, மிஸ்யூஸ் பண்ணோம்னு சொல்றானேன்னு சொல்லி அதனால ஒரு வெறுப்பு வருதான். பிரியே ஆகர்மித கிளாயம் பிக்ஷுபாத பிரசரணம் நியாயா, சுமதியை பார்த்து சொல்ற, சுமதி நீ கேட்டையா இந்த பிக்ஷுபாத பிரசரணம் நியாயம்ன்றது ஒண்ணு சொல்றது. பிக்ஷுபாதம்னாக்க ஒரு பிச்சைக்காரன் வரானா, பிச்சைக்காரன் வந்து சொல்லச்சு ரொம்ப மழையா கொட்டுறது, ஒரே ஒரு நிமிஷம் இந்த கால் வச்சுக்கிற இடம் இருந்துன்னா போறோம், நானு இந்த கால் நீட்டிக்கிற இடம் இருந்துருக்குன்னா போறோம், இந்த இடத்துல வரேன்னு சொல்லி ஆத்துள்ள வருவானா. சரி போனா போயிட்டு போறதுன்ட்டு ஒரு இடத்துல இருந்தனா சித்தகிச்சு அங்கேயே படுத்துருவான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடே எண்ணித்தான்னு சொல்லுவானா. அந்த மாதிரி இவன் ஏதோ தூதுவனா இருக்கானே, போனா போயிட்டு போறது என்னடா இது என்ன சொல்றான்னு கேள்போன்னு சொன்னவானா, நமக்கே பெருசா உபதேசம் பண்றானேன்னு சொல்லி சொல்ற. அதுவா சுவாபாவியமேவ சவமுஷ்டிவது கிரகித கிராகிதா மகாமோகஸ்ய அப்படின்னா, இது என்னது அப்படின்னா, பணத்தும் கையிலுடைய ஒரு பிணம் இருக்கும் இல்லையோ, அது கையில ஏதனா ஒண்ணு கொடுத்துமானாக்கா அதை வச்சுட்டு அது கைக்கு மூடிட்டு இருந்தோம்னாக்கா அதுல இருந்து எடுக்க முடியாது, பணத்தும் கைய பிரிக்க முடியாது. அந்த மாதிரி மகாமோகனுக்கு இப்படிதான், இதுதான் அவன் ஏதோ சிலது நினைச்சிருந்தான்னாக்கா நினைச்சின்றதுல இருந்து அவன் மாறமாட்டான். இதுக்கப்புறமா விவேகம் சொல்றான், இவ்வளவுதான் சொல்றா வேற எதனா சொல்லிருக்காரா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிக தூத்தம் சொல்றான், அதிக்ராந்தாவஸ்மத்ருகுட்டி நடனாரம்ப சமய பிரதீப்த குரோதாதி பிரதிபட நிருத்தோ நபவசி. இது என்னுடைய கட்டளை, கட்டளையை மீறினா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க கட்டளையை மீறுறதுன்றது வேற ஒண்ணும் இல்ல. தேவதாந்திரங்களை உபாசனம் பண்ணும் இல்ல, அப்படி இல்லாத தேவதாந்திரத்தை உபாசனம் பண்ணாத பெருமாளையே உபாசனம் பண்றதா இருந்தா கூட ஐகமான புருஷார்த்தங்களுக்கு தான் உபாசனம் பண்ணும். இது ரெண்டையும் மீறி மோட்சத்துக்காக பெருமாளையே உபாசனம் பண்றதா இருக்கிறதா இருந்திருக்கிற கட்டளையை மீறினாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அதிக்ராந்தாவஸ்மத்ருகுடி நடனாரம்ப சமய பிரதீப்த குரோதாதி பிரதிபட நிருத்தோ நபவசி. என்னன்னா அந்த மகாமோகனுடைய பெரிய பெரிய அவனுடைய சேனாபதிகள்லாம் யார் இருக்கா? கோபன் துரோகன் இவள் தான் இருக்கா. அவள்லாம் வருவான், அவள்லாம் வந்து அவளால உன்னுடைய பக்தி யோகம் இருக்கு, சமாதி இருக்கு, தடைப்பட்டதாக ஆயிடும். ஆகையால என்னுடைய சாசனத்தை நீ மதிச்சு நடந்துக்கணும்னு இந்த இடத்துல தூதன் மகாமோகனுடைய கட்டளைய விவேகனுக்கு சொல்கிறான். இது வரைக்கும் இன்னைய உபன்யாசத்துல இருக்கட்டும். இதுக்கு விவேகன் என்ன பதில் சொல்ல போறாருன்றத அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.